अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा अग्निर्मुखं यस्य तु जातवेदा जातः क्रिया काण्डनिमित्तजन्मा अन्तःसमुद्रेऽनुपचन् स्वधातून् प्रसीदतां नः स महाविभूतिः यच्चक्षुरासीत्तरणिर्देवयाना त्रयीमया ब्रह्मण एष धिष्ण्यम् द्वारं च मुक्तेः अमृतं च मृत्युः प्रसीदतां नः स महाविभूतिः प्राणादभूद्यस्य चराचराणाम् प्राणस्सहो बलमोजश्च वायुः अन्वात्मसम्राजनिवानुगावयम् प्रसीदतां नः स महाविभूतिः श्रोत्रादिशो यस्य हृदश्चखानि प्रजज्ञिरेखं पुरुषस्य नाभ्याः प्राणीन्द्रियात्मा सुशरीरकेतन् प्रसीदतां नः स महाविभूतिः श्रीर्वक्षसः पितरश्छायया सन् धर्मस्तनादितरतः पृष्ठतोऽभूत् द्यौर्यस्य शीर्ष्णः अप्सरसो विहारात् प्रसीदतां नः स महाविभूतिः नमोऽस्तु तस्मा उपशान्तशक्तये स्वाराज्यलाभप्रतिपूरितात्मने गुणेषु मायारचितेषु वृत्तिभिः न सज्जमानाय नभस्व भूतये गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा कमलाशचीमुख कमल कमलहित कमलप्रिया कमलेक्षणा कमलाशचीमुख कमल कमलहित कमलप्रिया कमलेक्षणा कमलाचनहित गरुडगमनशी कमलनाभनि पदकमलमे शरणं कमला सनहित गरुडगमनशी कमलनाभनि पदकमलमे शरणं नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणानि श्रीपादमे शरणं श्रीपादमे शरणं श्रीपादमे शरणं அந்த பரமபுருஷனான சாட்சாத் நாராயணன்ட்ட தன்னுடைய கஷ்டங்களை சொல்றதுக்காக பிரம்மாதி தேவர்கள் அத்தனை பேரும் பகவான்கிட்ட போய் முறையிட பகவான் அவளுக்கு உபதேசம் பண்றா. அசுரர்கள்ட்ட போய் சந்தி போடுங்கோ, அதுதான் முதல்ல பண்ணணும். அதுக்கப்புறம் அமிர்த மதனம் பண்ணுங்கோ, மந்திர பர்வதத்தை கடையுங்கோ என்று சொல்லி அனுப்பிவிட இவ அத்தனை பேரும் அசுர சக்கரவர்த்தி ராஜாவான பலி சக்கரவர்த்திட்ட வைரோச்சனிம் தே உபாகமன் பலி சக்கரவர்த்திட்ட போய் சொன்னார். மகேந்திர ஸ்லக்ஷ்ணயா வாசா சாந்த்வயித்வா மகாமதி அப்யபாஷத தத் சர்வம் சிக்ஷிதம் புருஷோத்தமாத். இப்போ இந்த தேவர்கள் அத்தனை பேரும் அசுரர்கள்ட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னா அவ ஒத்துண்டாளா இல்லையா அப்படிங்கறதுதான் அதுலதான் நிறுத்தினோம். என்ன ஆச்சு அப்படின்னா, மகாமதி மகேந்திர அதிபுத்திமான தேவேந்திரன் மதுரமோகனமான வார்த்தையால சொல்லி முதல்ல நமஸ்காரம் வணக்கம் எல்லாம் சொல்லி அந்த ஸ்ரீஹரி பகவான்கிட்ட போய் இவ அத்தனை பேரும் நாராயணா நாராயணா சொல்லி அங்க போய் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து உரைத்தார். தத் அரோசத தைத்தஸ்ய தத்ராண்யே ஏ அசுராதிபாஹ சம்பரோ அரிஷ்டனேமிஷ்டேச்சத்ருபுரவாசினும் அசுர சக்கரவர்த்தியான மகாபலிக்கு ரொம்ப பிடிச்சு கொடுத்து அரோச்சத ரொம்ப பிடிச்சு கொடுத்து. அது மட்டுமல்ல அங்க இருந்த அத்தனை பேரும் ஆரலாம் சம்பரஹ அரிஷ்டனேமி போன்ற அத்தனை அசுரர்களையும் எல்லாருக்கும் இந்த விஷயம் கேட்டதும் ரொம்ப பிடிச்சு கொடுத்து. ஆஹா, இது நல்ல டீலா இருக்கே, இது நல்லா இருக்கே, அமிர்தம் நம்மளுக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பகவான் சொல்லியிருக்காரு. இவருக்கேனும் இப்போ இவாளுக்கு என்ன சந்தோஷம்னா தேவர்களே இறங்கி வந்து நம்மள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றா அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் ஒரு பக்கம், இன்னொன்னு என்னன்னா பகவானே இந்த விஷயத்தை அசுரர்களை கூட்டிக்கோங்க அப்படின்னு பகவானே இறங்கி வந்து சொல்லியிருக்காரு. அந்த பகவான் மேல இருக்கக்கூட பிரியம் எல்லாமா சேர்ந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சு கொடுத்து. தத்தோ தேவாசுரா கிருத்வா சம்விதம் கிருத சௌஹிருதா. அப்ப சந்த்ரு சந்தாபகரனான ராஜா அப்படின்னு ஸ்ரீசுக்கர் சொல்றார். என்னாச்சு தெரியுமோ, அதுக்கப்புறம் அவ சம்விதம் நன்னா பரஸ்பரமா நன்னா பேசி வச்சுட்டு மைத்ரி பந்தத்துல ஏற்பட்டு கிருத சௌஹிருதாக மைத்ரி பந்தத்துல ஏற்பட்டு இந்த அமிர்தார்த்தை அமிர்தத்தை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அந்த உத்தியமம் சக்ருகு அவ ட்ரை பண்ண தொடங்கினா. அப்போ அந்த மந்தர பர்வதம் எப்பேற்பட்ட மந்தரகிரிம்னா சும்மாவா பெரிய மலை, அந்த மலைய அடியோடு எடுக்கணும் அப்படின்னா உட்பாதி அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இவ அந்த அசுரர்கள் என்ன நினைச்சிருக்கா, எங்களுக்குதான் ஜாஸ்தி சக்தி தேவர்களை விட, இவ இன்னும் பருப்பு சாதம் எல்லாம் சாப்பிட்டு இருப்பா, நம்மளுக்கு தான் சக்தி, எண்ணிக்கை கம்மியானாலும் சக்தி எங்களுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இவா ஒரு பக்கம் எடுக்க பாக்குறா. இன்னொரு பக்கம் தேவர்கள் என்ன நினைச்சிருக்கா, எங்களுக்கு ஆள் பலம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால எங்களுக்கு தான் சக்தி, நாங்கள் எங்களுடைய சக்தினால்தான் இந்த மலையே பொங்கறது அப்படின்னு இவா நினைச்சிருக்கா. ரெண்டு சைட்லயும் அவாவாளுக்கு உண்டான அந்த அகங்காரத்தை மனசுல வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு என்ன மறந்து போயிட்டா, இந்த கை இயங்கிறது பகவானாலதான் அப்படிங்கிற விஷயத்தை மறந்து போயிட்டா. ரெண்டு பேருமே தேவர்களும் அசுரர்களும் மறந்து போயிட்டா. அப்ப என்ன ஆயிடுத்து, தூரபாரோ துவஹஸ்ராந்தாஹ சக்ரவைரோஜனாதய அபாரயந்தஸ்தம் வோடும் விவசா விஜகுப்பதி. ரொம்ப தூரமா, தூரபாரம்னா ரொம்ப தூரம், இத்தனையும் பெரிய பாரம் தூக்கிண்டு தளர்ந்து இந்திரன் மகாபலி மற்ற தேவாசுரர்கள் எல்லாம் தூக்கிண்டு போறது முடியாம அப்படியே தள்ளி போட்டுட்டா, விஜகுகு வழியிலேயே கீழே போட்டுட்டா. அது என்ன எடுத்து கீழே போட்டதும் சூர்ணயாமாச மகதா பாரேண கனகாச்சல, அந்த கனகாச்சலம் அது அந்த மந்திர பர்வதம் தங்கமேனியா இருக்குமா, சுவர்ண பர்வதமாம் அது. அந்த பெரிய மலை விழுந்துடுத்துல இவாளுக்கு நிபதன் மகதா விழுந்ததும் கை காலெல்லாம் ஒருத்தனுக்கு கை போச்சு ஒருத்தனுக்கு காலு போச்சு, அந்த அவ்வளோ பாரம்லவ அதனால தவிடுபொடி ஆக்கி விடுத்து. என்னாச்சு இவாளுக்கு, இப்ப குழந்தை என்னது என்னது வேணும் அப்படின்னா அம்மா அப்படின்னு அடுத்த செகண்ட் கூப்பிடுறா அல்லவா, என்னாவது விழுந்துடுத்துனா அம்மா, என்னாவது சாப்பாடு வேணும்னா அம்மா அப்படின்னு எல்லாத்துக்குமே இப்படி கூப்பிடுறாளோ, அதே மாதிரி இந்த தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்ணினா, என்ன பண்றது தெரியல, விழுந்துட்டா கஷ்டத்துல இருக்கா நாராயணா அப்படின்னு கூப்பிடுறா. அந்த க்ஷணம் அந்த பகவான் கேட்டு இருப்பாரா, அம்மைதானே பகவான் அங்க விஜ்ஞாய பகவான் தத்ர பபூவ கருடத்வஜ. அப்படி அவ கையும் தொடையும் கழுத்தும் எல்லாம் சதஞ்சு இருக்கக்கூடிய அவளுடைய தீனமான அவஸ்தைய பார்த்து விஜ்ஞாய பகவானே தெரிஞ்சுண்டு ஸ்ரீஹரி கருடத்வஜா தத்ர பபூவ கருடாதிரூடனாக அங்க ஆவிர்வவித்தார். ஆவிர்வவித்து இவளுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கிறா கடாட்சத்தினாலே, ஈக்ஷையா நிர்ஜரான் கடாட்ச வீக்ஷணத்தினாலேயே அவளுடைய அந்த விரணன் அந்த முறிவெல்லாம் ஏற்பட்டது இல்லவா, அதெல்லாம் திருப்பி அதெல்லாம் மாத்தி அவளுக்கு உண்டான ஊர்ஜத்தை கொடுத்தார் பகவான், அந்த சக்தியை கொடுத்தார். மேலும் லீலையா ஏகேன ஹஸ்தேன, எப்படி கிருஷ்ணாவதாரத்துல பகவான் கோவர்தன மலைய ஒரே ஒரு விலையில விரல்ல சுண்டு விரல்ல தூக்கினாரோ ஏழு நாள் நிறுத்தினாரோ, அதுக்கு முன்னாடியே பகவான் இங்க அந்த கிரிய தூக்கிட்டார், மந்திர பர்வதம் அப்படிங்கிற கிரிய தூக்கிட்டார். எப்படி ஒரே ஒரு கையினால லீலையா ஒரு விளையாட்டா அந்த பர்வதத்தை தூக்கி கருடன் மேல வச்சார், பகவானும் ஏறி உட்கார்ந்துட்டார். மேலும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் பரிவர்த்தனா அந்த சமுத்திரத்துக்கு க்ஷீராப்திக்கு எல்லாருமா பிரயாணம் பண்ணினா. அவரோப்ய கிரிம் ஸ்கந்தாத் சுவர்ண பததாம்பரஹ யயௌஜலாந்த உத்ஸ்ருஜ்ய ஹரிநாச விவர்ஜிதஹ. அந்த பட்சிகளுடைய நாயகனான கருடன் அந்த க்ஷீராப்தி எத்தினதும் பர்வதத்தை மல்ல தோல்லேந்து கீழே இறக்கி வச்சார். அதுக்கப்புறம் சமுத்திர ஜலத்தினுடைய லாஸ்ட்ல பகவானை இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்பி போனார் அப்படிங்கிறார். ஏன் கருடனை கிளம்பி போக்கணும், திருப்பி ஏன் அனுப்பி வைக்கணும் பகவான் அப்படின்னா, கருட சாநித்தியம் வாசுகியோடைய ஆகமனத்துக்கு ஏதாவது பிரதிபந்தமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருந்த ஆயிருக்கணும் பகவான் கருடனை திருப்பி சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்படி அந்த மந்திர பர்வதத்தை சக்சஸ்ஃபுல்லி லேண்ட் பண்ணிட்டார். பகவானுடைய ஆசீர்வாதத்திலையும் அனுகிரகத்தினாலையும் பகவானுடைய ஒத்துழைப்புனாலையும் இந்த அசுரர்களும் தேவர்களும் அத்தனை பேரும் மந்திர பர்வதத்தை அங்க வச்சுட்டா க்ஷீராப்தியில. அதுக்கப்புறம் பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா இருந்தது, வாசுகி அப்படிங்கிற சர்ப்ப ராஜாவை எடுத்துட்டு வந்து கயறாக கெட்டி ரெண்டு சைடுக்குமா இழுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அழகா அந்த வாசுகிய பார்த்தார் பகவான். வாசுகியும் அந்த பகவானுடைய அந்த சக்தியில வந்து அந்த கயராக மாறி அந்த கயராக கட்டி வைக்கிறான். நேரா பகவான் போய் என்ன பண்ணினார், வாசுகியோட தலைய பிடிச்சிருந்தார். தலை சைடு இருக்குங்களா அந்த சைடு பிடிச்சிருந்தார், இன்னொரு சைடு வாலு சைடு, வாலு சைடு அப்படியே விட்டு விட்டார். அப்ப இத பிடிச்சதும் இது யார் எந்த சைடுல பிடிக்கிறது, தேவர்கள் எந்த சைடு அசுரர்கள் எந்த சைடு அப்படிங்கறது வேணுமே, அடுத்த டிஸ்கஷனே அதுதானே. அப்ப பகவான் தலை சைடு போய் நின்னதும் தேவர்களை கூப்பிட்டா கண்ணை காட்டி. அப்ப இவனும் சந்தோஷத்தோட போறா தலையோட சைடுக்கு. இத பார்த்து அசுரர்கள் கொந்தளிக்கிறா, என்ன நாங்கள் பாம்புடைய பிருஷ்டபாகத்தை பிரிச்சம் வயம் கிருணீமஹா ந, இந்த பாம்புடைய வாலை பிடிக்கிறதா, முடியாது முடியாது, அசுபகரமான சர்ப்பத்தினுடைய சரீர பாகம் நாங்கள் தான் பிடிப்போம், இந்த பின்னாடி பாகம் நீங்க பிடிச்சுக்கோங்க, நாங்க தலை பாகம் பிடிப்போம் அப்படின்னு சண்டை போட்டு கல்லாட்டமா அங்க அசுரர்கள் நிக்கிறத பார்த்து விஷ்ணு பகவான் என்ன பண்றார், முள்ள சிரிச்சுண்டு ஸ்மயமானஹா அக்ரம் விசிருஜ்ய சாமரஹா புச்சம் ஜக்ராஹ, சிரித்துன்னு அந்த சர்ப்பத்தினுடைய அக்ரபாகத்தை கைய விட்டுட்டு தேவர்கள் எல்லாம் கூட்டிட்டு வாங்கோ பின்னாடி புச்சம் ஜக்ராஹ பின்னாடி பாகம் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவர்களையும் கூட்டிட்டு பகவான் போனார். இது என்ன விஷயம் அப்படின்னா, பாம்பாக்கம் வாசுகி அது வச்சுட்டு கடையறோம் அப்படின்னா அதுக்கு தாங்க முடியாம என்னெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு பகவானுக்கு தெரியும். தேவர்களை காப்பாத்துறதுக்காகவே இந்த நாடகம் பண்ணினார், முன்னாடி தலையை பிடிச்சிட்டு சரி நான் பின்னாடி பிடிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே ஒரு ஒரு ஆத்துல ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட இப்படி திருச்சனம் பண்ணிட்டே இருக்கும், குழந்தை நீ அதை எடுக்காதேட்டி, அதை எடுத்து ரொம்ப விலை பிடித்த சாதனமாக்கும், அதை எடுத்து கீழே விழுத்தினைன்னா போயிடும் பொட்டிவிடும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தை அந்த அந்த விலை பிடிச்ச சாதனத்தையே பிடிச்சு கீழே போடும் பொட்டும் உடையும் இல்லவா. ஆனா அதே சமயம் அந்த குழந்தைகிட்ட ஏ இதை வச்சு கழிச்சுக்கோ இது எதுவுமே இல்லை கீழே போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சாதனம் பார்க்க போகும். அதே மாதிரிதான் மனுஷ சுபாவம் அப்படிதான், இதை பண்ணு அப்படின்னா அதை பண்ண ஏதாவது பண்ணாதே சொன்னா அது என்ன பண்ணப்படாது அது ஏன் நான் பண்ணினா அப்படிங்கிற ஒரு ஒரு ஈகோ கிளம்பி கிளம்பி அது பண்ண வைக்கும். அதே மாதிரிதான் பகவான் இங்க ட்ரை பண்ணிருக்காரு, நான் தலையதான் பிடிப்பேன் அப்படின்னு சாட்டியம் பிடிச்சா இல்ல இல்ல எங்களுக்கு தான் தலை வேணும் அப்படின்னு அவ சண்டை போடுவா, அப்ப அவளே கேட்டு வாங்கிற மாதிரி இருக்கு, நம்ம விட்டு கொடுத்தா மாதிரியும் இருக்கும், அதனால அவளே தலை பிடிச்சுக்கட்டும், வரும் வினைகளை அவளே அனுபவித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு பகவான் முன்னாடியே ஜாகிரதையா தேவர்களை காப்பாத்துறதுக்காகவே இப்படி ஒரு விளையாட்டு பண்ணினா இருந்துட்டு திருப்பி பின்னாடி போய் எல்லாருமா தேவர்கள் எல்லாரும் பிரச்சபாகத்திலையும் அக்ரபாகத்துல அசுரர்களும் நன்னையா கட்டையா கட்டியா பிடிச்சுண்டா. மேலும் இவா ரெண்டு பேருமா சேர்ந்து கிருத்தஸ்தான விபாகாஸ்த ஏவம் கஷ்யப நந்தனாஹ மமந்து பரமாயாத்தா அமிர்தார்த்தம் பயோனிதிம் கஷ்யப பிரஜாபதியுடைய சந்தானங்களான அந்த தேவ அசுரர்கள் எல்லாரும் கரெக்டா பொசிஷன்ல நின்னுண்டு பரமாயத்தாக அப்படின்னா பரமாயத்தாகனா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அமிர்தத்துக்கு வேண்டியே அமிர்தார்த்தம் வேற எந்த மைண்ட்லயும் இல்லை. அமிர்தம் அமிர்தம் அமிர்தம் அமிர்தம் அதுதான் அங்க அமிர்தத்துக்கு வேண்டியே பால அந்த பயோநிதி அந்த பார்க்கடலை கடையத் தொடங்கினார்கள். அப்ப என்னாச்சு தெரியுமோ, மத்தியமானோர் நவே சோத்ரி நநாதாரோ ஹியதோவிஷத் த்ரியமானோபி பலிபிஹி கௌரவாத் பாண்டுநந்தன. என்னாச்சு, சமுத்திரம் இப்படி கடையறத்த அவளுக்கு முடியாம ஆயிடுத்து. அந்த க்ஷணம் பகவான் என்ன பண்றார், அந்த அசுரர்களுக்குள்ளேயும் பூந்து இந்த தேவர்களுக்குள்ளேயும் பூந்து சக்திய கொடுத்து நன்னா கடைய வைக்கிறார். அப்போ அவளுக்குள்ளேயும் இருந்து இயங்கி அந்த அண்ணா கடைஞ்சதுனால என்ன எடுத்து அந்த பர்வதம் கௌரவாத் அதகி ஆவிஷது, அந்த பர்வதம் நன்னா கடைஞ்சதுனால கீழே போயிடுது, பர்வதம் கீழே விழுந்து விடுது. தேசு நிர்மின்ன மனசஹ பரிம்ளான முகஸ்ரீயஹ ஸ்வபௌருஷே, நம்மளுடைய இந்த கஷ்டம் நம்ம அத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டும் எல்லாம் போயிடுதே அப்படின்னதும் ரொம்ப துக்கத்தோட எல்லாரும் பரிம்ளான முகஸ்ரீயா, ரொம்ப முகம் எல்லாம் சோர்ந்து போயிடுது எல்லாருக்கும். பகவானே இல்லவா நாராயணா கூப்பிட்டாச்சு, என்னால முடியலை கோவிந்தா நீதாம்பா அப்படின்னு சொன்னதும் அங்க பகவான் விலோக்கிய விக்னேஷ விதிம் ததீஸ்வரோ துரந்த வீரியோ விததாபிசந்தி கிருத்வா வபுஹ் காச்சபம் அத்புதம் மஹத் பிரவிஷ்யதோயம் கிரிமுஜ்ஜஹார. இவ வந்து பொதுவா ஏதாவது விஷயம் நடக்கணும்னா விக்னேஸ்வர பூஜை பண்ணுவோம் விக்னங்கள் விலகறதுக்காக. இவா எதுவுமே பண்ணலை, அமிர்தம் அமிர்தம் நினைச்சுட்டு எதுவுமே பண்ணாம அந்த ஒரு போட்டி பாவத்திலேயே கடைஞ்சுட்டு இருந்தாலே இல்லையோ, அவளுடைய அகந்தையினாலையும் கடைஞ்சுட்டு இருந்தா, அதனால எடுத்ததும் விக்னம். இப்படி கடைஞ்சுட்டு இருக்கா டவார்னு மந்திர பர்வதம் கீழே தாங்கு இல்லாம கீழே விழுந்து கொடுத்து என்ன பண்றது தெரியாம முகமெல்லாம் வாடி போயிருக்கக்கூடிய அவளை அவளை காப்பாத்துறதுக்காகவே பகவான் விக்னேஷ விதிம் விலோக்கிய விக்னேஸ்வரனை வருத்தி அந்த வினயத்தை கண்டு பார்த்து ஆச்சரியத்தோட என்ன ஒரு ரூபம் எடுக்கிறார், மகத்காட்சப ரூபம், பெருத்ததான ஆமையோடைய சரீரத்தை எடுத்துண்டு அந்த தோயம் பிரவிஷ்ய கிரிமுஜ்ஜஹார ஜலத்துக்குள்ள இறங்கி அந்த பர்வதத்தினுடைய அடியில போய் அந்த பர்வதத்தை உஜ்ஜஹார மேலோங்கி வைத்தார். கோர பவார்ணவதாரகநாமஜய நீரஜனே பிரசீ நாராயணஹரே கோவிந்த கோவிந்த கோவிந்த கோவிந்த கோவிந்த கோபால நாராயண ஹரே ஆர்த்தி ஹர மன கீர்த்தி விதாயக மூர்த்தி பரிக்ரஹ நாராயண ஹரே அநாத பந்தோ ஹரே ஸ்ரீநாத ஜகதீஷ விநாத கேதன நாராயண ஹரே பீமாக சங்கர நாம வைபவ ஜய ராம பத்ராதீஷ நாராயண ஹரே கோவிந்த கோவிந்த கோவிந்த கோவிந்த கோவிந்த கோபால நாராயண ஹரே கோர பவார்ணவ. இந்த கோரமான பவார்ணவத்துல பகவான் கச்சப ரூபத்தை எடுத்துண்டு கூர்ம ரூபத்தை எடுத்துண்டு அந்த பர்வதத்தை மேலோங்கி வைத்து அவளுக்கு உதவி பண்ணினார். தமுத்திதம் வீக்ஷ்ய குலாச்சலம் புனஹ தமுத்திதா நிர்மதிதும் சுராசுராஹ ததார பிருஷ்டேன ச லக்ஷயோஜன பிரஸ்தாரிணம் த்வீப இவாபரோ மகான். தேவர்களும் அசுரர்களும் அந்த மந்தர பர்வதம் மேலுக்கு மேலுக்கு இப்படி பொங்கிண்டே மேல மேல வருது வருது அப்படின்னதும் அவ டக்குன்னு அந்த வாசுகிய கயற பிடிச்சு நான்னா கடைய தொடங்கினாளாம். அந்த கூர்மமூர்த்தி பகவான் எப்படி இருந்தாராம், லக்ஷயோஜன பிரஸ்தாரினா, லக்ஷயோஜனம் விஸ்தாரமா இருந்தாராம். அதுக்கு மேல இந்த மந்தர பர்வதம் அது எப்படின்னா ஒரு தீபாட்டமா அதை தாங்கி நின்னார் கூர்மரூபி. பாருங்கோ அந்த கூர்மமே ஆமை அப்படின்னா அந்த ஆமையோட வடிவம் எப்படியோ அதே மாதிரிதான் மந்திர பர்வதம் பர்வதமே அப்படிதான் இருக்கும். அந்த கூர்ம பகவானுக்கு மேல இந்த மந்திர பர்வதம், அந்த மந்திர பர்வதத்தை இவா ரெண்டு சைட்ல இருந்து கடையறா அப்படி பகவான் தாங்கி நிக்கிறார் அந்த பர்வதத்தை. சுரா சுரேந்திரைர் புஜ வீரிய வேபிதம் பரிபிரமந்தம் கிரிமங்க பிருஷ்டதஹ பிப்ரததா வர்த்தனமாதி கச்சபோ மேனேங்க கண்டூயம கண்டூயனமப்ரமேயஹ. இப்போ பகவான் ஒரு ஆமை ரூபமா எடுத்து வந்து மந்திர பர்வதத்தை தாங்கிறார் அப்படின்னு சொன்னதும் ஒரு சாதாரண ஒரு பக்தனுக்கு என்ன தோணுமச்சோ, பாவம் எத்தனை பெரிய மலைய அந்த குழந்தை சின்னதா இருக்கக்கூடிய ஆமையுடைய வடிவம் எடுத்துட்டு பகவான் தாங்கிறாரே, அவருக்கு வலிக்காதா அப்படின்னு இந்த கோபியர்கள் எல்லாம் என்ன சொல்றா, கிருஷ்ணர் சும்மா கோவர்தன மலைய தூக்கி நிக்கிறதே அவ சங்கடப்படுறா, கிருஷ்ணா கை வலிக்கலையா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிறா. கிருஷ்ணருக்கு நாடு ஆச்சுன்னா உவாப்பட்டுதா அப்படின்னு கேட்டு ரொம்ப ரொம்ப அக்கறையோட கிருஷ்ணன நன்னா ஜாகிரதையா பாத்துட்டு இருந்தா. ஆனா இங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த கவலையே இல்லையா, ஏன்னா அமிர்தார்த்தம் அமிர்தார்த்தம் அமிர்தம் கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்ததுனால கூர்ம பகவானே அவ்வளவா அவளுக்கு என்ன ஆச்சு எதாச்சு அப்படின்னு மைண்டே போல அப்படிங்கிற. ஆனா கூர்ம பகவானுடைய பெர்ஸ்பெக்டிவ் அந்த பகவானுடைய விஷயம் என்ன அப்படின்னா இங்க சாதிக்கிறா, கண்டூயமேனே அங்க கண்டூயமேனே, இந்த ஆமையுடைய முதுகுக்கு மேலதானே பர்வதத்தை வச்சிருக்கா, அந்த பர்வதத்தை கடையறத்து அந்த பர்வதம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சாஞ்சாடிண்டே இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குழந்தைக்கு தூக்கம் வரலன்னா அந்த குழந்தைய குப்பரை போட்டுட்டு முதுகுல அப்படியே தட்டி தட்டி விட்டு இருப்பா சுழிஞ்சுட்டு இருப்பா, அது அந்த அந்த ரித்தத்துல அந்த குழந்தை தூங்கிடும் பொதுவா. அதே மாதிரி பகவான குப்புறப்படுத்து போட்டு அந்த மந்திர பர்வதத்தை இப்படி பண்றத கடையறத சொரீரா போல இருந்துதான் தூக்கம் வந்துதான் சுவாமிக்கு கண்டூயனம் ஏனே தூக்கம் வர மாதிரி இருந்துதான். அந்த கொஞ்சம் கூட சாதிக்கலாம் என்னன்னா இந்த கடல்ல அலை அடிக்கிறது இல்லவா, கூர்மம்னா யாரு ஆதார மூர்த்தி இல்லவா, பகவான் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த ஆதார மூர்த்தி கூர்ம பகவான். அந்த கூர்ம பகவான் இப்படி பண்றதுனால பகவான் கொரட்டை விடுறாராம், அந்த அந்த கொரட்டையுடைய சுவாசானிலகா அந்த சுவாசா நிலத்தினுடைய கட்டி வெளியில வரத்த மூச்சு வெளியில வர்றது மூச்சு உள்ள விடுறார் இல்லவா, இந்த கத்திக்கு ஏத்த மாதிரிதான் அந்த கடலே கடல்ல அலை அலை அடிக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆதார மூர்த்தினால தானே ஒரு சும்மா ஒரு காற்றுனால இந்த ஜலம் இப்படி க்ஷோபம் அடையுமா கடல்ல, நிச்சயமா அதுக்கு உண்டான ஆதார மூர்த்தியுடைய சுவாச நில கதி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு கூட எடுக்கலாம். இந்த குர்ம அவதார அவதாரத்தினுடைய பொருள்ல அதுவும் ஒண்ணு. அப்படி பகவானுக்கு சுகமா இருந்துதான் முதுகு சொரிஞ்சு விடுறாப்ல இருந்தது. மேலும் இந்த அசுரர்கள் தேவர்களுக்குள்ள பகவான் உள்ள பூந்து வாசுகியுடைய சரீரத்திலையும் பூந்து நன்னா சக்தியை கொடுத்து கருத்து கொடுத்து அதை நன்னா மதனம் பண்ண தொடங்கி விட்டா. பகவான் உள்ள பூந்துட்டார் இல்லையோ நன்னா கடையறா கடைய கடைய கடைய கடைய கடைய என்ன எடுத்து அது வந்து அந்த மந்திர பர்வதம் அந்தரீட்சத்துக்கு போயிடுத்து மேலுக்கா போயிடுத்து. என்னடாப்பா இது, இது ஆகும்னா பகவான் வந்து கடைஞ்சா கீழே போயிடுறது, கீழே இப்ப பகவான் தாங்கின்னு இருக்கார், கீழே போறதுக்கு இடம் இல்லை. அப்ப என்ன எடுத்து கடைஞ்சு கடைஞ்சு பகவானுடைய சக்தியில கடைஞ்சு கடைஞ்சு கடைஞ்சு அந்த மந்திர பரதம் மேலுக்கா போயிடுது. அப்போ பகவான் அஜிதனாக அவதாரம் பண்ணி அந்த கீழேந்து எடுத்து அந்த கையினால அந்த மந்திர பர்வதத்தை தாழ்த்தராராம். அப்படி கரெக்டா ஈக்குவல் பண்ணி கொடுத்தார் பகவான். சரியா பார்த்தா எல்லாமே பகவான் தான் பண்ணியிருக்கார். அசுரர்கள் தேவர்கள் எல்லாம் ஒரு வியர்த்தத்துக்காக வச்சிருக்கா, ஒரு சாதாரண ஒரு காரணத்துக்காக ஒரு டூலாக வச்சிருக்காரே தவிர, அவளுக்குள்ளேயும் பகவான் தான் இயங்கி மந்திர பர்வதத்தை கடைஞ்சார், மந்திர பர்வதம் கீழே போறதையும் கூர்மாவதாரம் எடுத்து தாங்கினார், மந்திர பர்வதம் மேல போறதையும் அஜிதனாக பகவான் தாங்கினார், வாசுகியோடைய சக்தியாகவும் பகவான் இருக்கார். மொத்தத்துல இந்த கூர்மாவதாரம், இந்த அவதார மகாத்மியம் பூராவே எல்லாமே பகவானாக நிரம்பி ஒரு விஷயம் நல்லதுக்காக பகவானே இறங்கி பண்ணிருக்கார் அப்படிங்கறது நன்னா சுஸ்பஷ்டமா தெரியறது. அப்படி நன்னாவா ரொம்ப உக்ரமா கடைய கடைய கடைய கடைய என்ன ஆயிடுத்து, அஹீந்திர சாஹஸ்ர கடோர திருமுக சுவாசாக்னி தூமாஹத வச்சசோசுராஹ பௌலோம காலேய பலீல்வலாதயோ தாவாக்னி தக்தா சரளா இவாபமன். அந்த வாசுகியோடைய அசங்கியமான உக்ர நேத்திரங்கள்னால முகஸ்வாசங்கள்ல உண்டான தீயாலையும் புகையாலையும் சுவாசம் யாரு தலைப்பக்கம் யார் இருக்கா, அசுரர்கள் இருக்காளவா, அந்த பௌலோமன் காலகேயன் மகாபலி இல்வன் போன்ற அத்தனை அசுரர்களும் அந்த காட்டு தீயில வெந்து உருகினா மாதிரி ஒரு விருட்சம் எல்லாம் எப்படி உருகுமோ அது மாதிரி அவ ஆயிட்டா. இதுக்காக தான் பகவான் பிருஷ்டபாகத்தை பிடிச்சிருந்தார். ஏன்னா அந்த விஷவாயு விஷ ஜுவாலைகள் எல்லாம் முகத்திலேந்து தானே வரும், முகம் சைடுல இருந்தா நம்ம எல்லாம் தளர்ந்து போயிடுவோம் அப்படின்னு பகவானுக்கு தெரியும். அப்படி அந்த ரொம்ப கொடூரமான அந்த விஷ காற்று எல்லாத்தையும் எல்லாரையும் பொசுக்கி கொடுத்து பின்னாடி பிடிச்சிருக்கிற தேவர்களுக்கும் வந்துதான் அந்த காற்றினுடைய ஊக்கம். ஆனா பகவத் வசாகா கனாகா சமபிய வருஷன், பகவானுடைய வசத்துல இருக்கிறார்லவா அவ எல்லாரும், அதனால எத்தனை புகை வந்தாலும் மேகங்கள்லேருந்து நினைச்சு அங்க மட்டும் மழை பெஞ்சுதான் அவளுக்கு. அதனால அவளுக்கு சுகசீதலமா இருந்தது. சமுத்திரோர்மி உபகூடவாயவஹா வபுஹு, அழகா இளங்காற்று வீசித்தான் அவா சைடு மட்டும். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியறது, கஷ்டங்கள் வரும் வராம இருக்கும், சுகங்கள் வரும் வராம இருக்கலாம், என்னதான் நடக்கட்டுமே நம்ம வாழ்க்கையில நம்ம பகவான் சைடுல இருக்கோம், பகவான் நம்ம பக்கம் இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா எந்த கஷ்டம் வந்தாலும் அது நம்மளுக்கு கஷ்டமா தோணாது. எப்படி தேவர்களுக்கெல்லாம் சுகமான இளங்காற்று வீசித்தோ அவ்வளோ பெரிய இந்த ஆகாசமே அந்த விஷ வாயுனால கஷ்டப்படுறதையும் தேவர்கள் எல்லாம் சௌக்கியமா இருந்தா அப்படின்னா அது பகவான் சைடுல இருந்ததுனாலதான். அதுதான் பகவான் கூட நம்ம பகவான கிட்டியா பிடிச்சிருந்தோம்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எத்தனை பெரிய சேலஞ்ச் லைஃப்ல வந்தாலும் வாழ்க்கையே புரட்டி போட்டாலும் நம்ம கண்ணாட்டமா இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு அது ஃபீலே ஆகாது, மனசுக்கே ஏத்துக்காது, அது துக்கம் துக்கமாவே தெரியாது. மத்தவாதான் சொல்லுவா என்னம்மா இப்படி கஷ்டப்படுறே அப்படின்னு, எனக்கு அப்படி தோணலையே. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அது மனசுக்கு பாதிக்கிறதா இல்லையாதான் முக்கியம், அந்த மனசை பாதிக்காம பகவான் காப்பாத்துவார். அதுதான் பகவானுடைய வேலையே இல்லவா. பகவான்கிட்ட நம்ம போய் பிரார்த்தனை பண்றத மனசுக்கு சக்தியை கொடு, எது வந்தாலும் சரி. ஏன்னா பகவானே சொல்ற அர்ஜுனன் ஒரு சமயம் அங்க இருக்கிற ஒரு பிராமணன் குழந்தை பெத்துக்கிறா, பெத்ததும் அந்த குழந்தை வந்து மாண்டு போயிடுறது, செத்து போயிடுறது. இப்படி எட்டு குழந்தைகள் ஜனனம் டைம்லயே செத்து போயிடுறது. அப்ப வந்து அழறா பகவான்ட, கிருஷ்ணர்ட்ட, துவாரகால கிருஷ்ணர்ட்ட வந்து அழறா அந்த பிராமணன். அப்போ பிராமணன்ட்ட பகவான் சொல்றார், பூர்வ ஜென்ம கர்மத்தினுடைய பலன் யாரால தடுக்க முடியும், என்னால எதுவும் முடியாது அப்படின்னு சொல்றார். அந்த ஒரு வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க, பூர்வ ஜென்ம கிருதமான பலன் யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா அர்ஜுனன் வந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சஸ்திரம் மந்திரம் எல்லாம் பண்ணி காப்பாத்த ட்ரை பண்றான். அந்த குழந்தையை செத்து போயிடுறது, பத்தாவது குழந்தையும் அந்த குழந்தையுடைய மிருத சரீரம் கூட காணாம ஆயிடுறது. அதுக்கப்புறம் அர்ஜுனனை கூட்டிட்டு பகவான் வைகுண்டத்தை காட்டி கொடுக்கிறார். அந்த கதை உண்டு. அதுல கிளீனா சொன்னபடி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எந்த கஷ்டங்களும் எந்த விஷயங்களும் அது பூர்வ ஜென்ம கிருத்தனுடைய பலனா வந்திருக்கு. அந்த பலனை தடுக்க முடியாது. ஆனா அனுபவிக்க கூடிய அந்த யோகம், அந்த எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பகவானால காப்பாற்ற முடியும். அதனாலதான் பிரார்த்தனை எல்லாமே, பிரார்த்தனை எதுக்கு, என்ன வந்தாலும் தாங்கறதுக்கு உண்டான சக்தியை தரத்துக்குதான். அப்ப அதே மாதிரி இங்க இவா தேவர்களும் சௌக்கியமா ஃபீல் பண்றா பகவான் கூட இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் விஷ்ணு பகவானே இறங்கி யதா சுதான ஜாயதே நிர்மமந்தாஜிதஸ்வயம் அமிர்தம் உண்டாக்குற சந்தர்ப்பத்துல விஷ்ணு பகவானே இறங்கி கடைய தொடங்கினாராம். இந்த கட்டத்துலதான் அழகான ஸ்லோகம், மேகஷ்யாமஹா கனக பரிதிஹி கர்ண வித்யோத வித்யோத் மூர்த்னி ப்ராஜத் விலுளித கஜஹா ஸ்ரத்தரோ ரக்த நேத்ரஹா ஜைத்ரேதோர்பிர் ஜகத பயதைர் தந்த சூகம் கிரஹீத்வா மத்னம் மத்னா பிரதிகிரிரிவா சோபதாதோ த்ருதாத்ரீ ஜெய் போலோ சமுத்ர மதன மூர்த்திகி ஜெய். பகவான் மேகமாட்டமா மேகஷ்யாமஹா மேகமாட்டமா ஷியாமளம் நிறம் பூண்டவனும் பூண்டவனும் பொன் நிறத்துல இருக்கக்கூடிய பீதாம்பரத்தை சுத்தி சுத்தீண்டவனும் கர்ண வித்யோத வித்யுத காதுகளுக்கு எல்லாம் தளங்கக்கூடிய அழகான குண்டலங்கள் எல்லாம் போட்டுண்டு சிரசுல சோபிக்க கூடின கேச கலாபத்தோட வனமாலை எல்லாம் போட்டுண்டு பொன்னிறமா இருக்கக்கூடிய கண்களோடைய கண்களோடைய கூடின இருக்கக்கூடிய பகவான் விஜயம் ஜெயித்ரைஹி. விஜயமே எப்பவுமே அஜயன்லவா, யாராலையும் ஜெயிக்க முடியாது பகவான். அப்பேற்பட்ட ஜெயம் கொண்ட பகவான் லோகங்களுக்கெல்லாம் அபயம் கொடுக்க, ஜெகத பயதைஹி லோகங்களுக்கெல்லாம் அபயம் கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு கைகளால அந்த சர்ப்பத்தையும் பிடிச்சு மந்திரமாக மந்திரத்தையும் தூக்கி குருமாவதாரமாக எடுத்து அந்த பர்வதத்தையும் தூக்கி மேல அஜயனாக கீழே வச்சு வாசுகியையும் பிடிச்சு பகவான் கடைஞ்சார் அப்படின்னு அழகா சொல்றார். அப்படி கடைஞ்சப்ப என்ன ஆயிடுத்து, தீவிரமா நிர்மந்தியமானாத்து உததேர பூத்விஷம் மகோல்பணம் ஹாலஹலாகம் அக்ரதா. தீவிரமா மதனம் பண்ணினானே இல்லையோ, அதனால என்ன ஆயிடுத்து, அந்த அந்த ஹாலாஹலம் அப்படிங்கிற விஷம் வெளியில வந்தது. அந்த அத்தியுக்ரமான விஷம் அது. முதல்ல கடைஞ்சப்போ விஷம்தான் வருது. இதுல இருந்தே பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியறது இல்லவா. என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ண போறதா இருந்தாலுமே முதல்ல தடைகள் தான் நிறைய வரும். அப்போ இங்க பகவானே கடைஞ்சு எடுக்கிறத நல்லா உக்ரமா கடைஞ்சதுனால அந்த சமுத்திரத்தில இருந்து முதல்ல வர்றது ஹாலாஹலம் என்கின்ற விஷம் வந்துதான் ஆவிர் பவித்தது. ததுக்ரவேகம் திசி திஷ்யுபர்யதோ விசர்பது சர்பத சஹ்யமப்ரதி பீதா பிரஜா துத்ருவுரங்கதேஸ்வரா அரக்ஷ்யமானாஹ சரணம் சதாசிவம். ஹே ராஜன், என்னாச்சு, தீவிர வேகத்தோட எல்லா திக்கலையும் இந்த விஷம் வருது இல்லவா, மேலுக்கும் கீழுக்கும் பறந்து அப்படி ஃபுல் பிரபஞ்சமே நிரம்பி இருக்காம அந்த விஷம். அது கண்டு பிரஜைகள் எல்லாம் பயந்து போயிட்டார்கள். ரக்ஷைக்காக பிரஜாபதியும் கூட்டிண்டு யாருட்ட சரணம் அடைஞ்சாலாம், சதா சிவம் சரணம் துத்ருவுஹு சம்போ கங்காதரா கௌரி மனோகரா கௌரி மனோகரா கங்கா ஜடாதரா கங்கா ஜடாதரா சந்திரகலாதரா சந்திரகலாதரா சாம்ப சதாசிவா சாம்ப சதாசிவா சம்போ கங்காதரா சாம்ப சதாசிவா சம்போ கங்காதரா சம்போ கங்காதரா கௌரி மனோகரா சம்போ கங்காதரா கௌரி மனோகரா. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. பரமேஸ்வரனை நாடி எல்லாரும் சரணமடைஞ்சார்கள். தேவ தேவா மகாதேவா பூதாத்மன் பூத பாவன ராகின சரணாபன்னான் த்ரைலோக்ய தஹனாத் விஷாத் த்வமேக சர்வ ஜகத ஈஸ்வரோ பந்த மோக்ஷயோ த்வம் த்வாம் அர்ச்சந்தி குஷலாஹ பிரபன்னார்த்திம் ஹரம் குரும். த்வம் பிரம்ம பரமம் குஹ்யம் சதசத்பாவ பாவனஹ நானா சக்தி பிராபாதஹ த்வமாத்மா ஜகதீஸ்வரஹ த்வம் சப்தயோ நிர்ஜகதாதிராத்மா பிராணேந்திரிய த்ரவ்ய குணஸ்வபாவஹ காலஹ க்ரதுஸ் சத்யமிருதம் ச தர்மஹ த்வய்யக்ஷரம் யத் த்ரிவிருதாமனந்தி தத்தஸ்ய தே சதசதோ பரதப் பரஸ்ய நாஞ்சஸ்வரூபகமனே ப்ரபவந்தி பூம்னே ப்ரஹ்மாதயஹ் கிமுத சம்ஸ்தவனே வயம் தூ தத்ஸர்க ஸர்க விஷயா அபி சக்தி மாத்ரம் ஏதத் பரம் ப்ரபஷ்யாமோ ந பரம் தே மகேஸ்வரா. மிருடநாய ஹி லோகஸ்ய வ்யக்திஸ்தே அவ்யக்த கர்மணஹ. இப்படி அத்தனை பேரும் அந்த சிவபெருமானை நமஸ்காரம் பண்ணி ஸ்துதி பண்ணினா. இத பார்த்ததும் மகாதேவனுக்கு காருண்யத்தினால ரொம்ப துக்கம். பிருஷபீடிதா வியாக்குலனமாயி பத்னியான பிரியாம் சதி சதி தேவிட்ட சொல்றாளாம் சிவபெருமான். என்ன சொன்னார்? அகோபத பவானியேதத் பிரஜானாம் பஷ்ய வைஷசம். பவானி, நீ பாக்கறியா இந்த பார்க்கடல்ல கடையறதுனால காலக்கூட விஷம் அப்படிங்கறது வந்து இந்த ஜனங்களெல்லாம் ரொம்ப துக்கம் அடைஞ்சிருக்கா. இந்த பிராணை ரக்ஷத்துக்கு வேண்டி, பிராண்களை காப்பாத்துறதுக்கு வேண்டி அபயதானம் பண்றது தானே நம்மளுடைய கர்த்தவியம். விதேகம் ஹி, ஏன்னா பாவப்பட்டவாளை காப்பாத்துறது தான் ஜீவித பிரயோஜனமேனு பகவான் பரமேஸ்வரன் அங்க சொல்றார். பார்வதி தேவிட்ட சதீ தேவிட்ட பிராணைஹி ஸ்வைஹி பிராணினஹா பாந்தி சாதவஹா க்ஷணபங்குரைஹி பத்தவைரேஷு பூதேஷு மோஹிதேஷ்வாத்ம மாயையா. சத்துக்கள் அப்படின்னா என்ன பண்ணுவா? நிமிஷ நேரத்துல தன்னுடைய பிராணனையே கொடுத்து மற்ற பிராணிகளை காப்பாத்துவார்கள். சர்வமங்களே பத்ரே அப்படின்னு சதி தேவிய கூப்பிட்டு கருணாசீலனான அந்தரியாமியான ஸ்ரீஹரி நம்மள் இது அவளுக்கு சகாயம் பண்ணினா நிச்சயமா ஸ்ரீஹரி பிரீத்தி அடைவார். ஹரிஹி பிரியத்தே அப்படின்னு தான் பரமேஸ்வரன் சொல்றார். நம்மள் பரோபகாரம் பண்றத நிச்சயமா ஹரிக்கு பிரீத்தி உண்டாகும். அந்த ஹரிக்கு பிரீத்தி உண்டாகிறதுக்கு வேண்டிதான் நம்மள் வாழணும் அல்லவா? பகவானான ஸ்ரீஹரி பிரீத்தி அடையும்போ எல்லா சச்சராச்சரஹா அஹம் பிரியே, எல்லா சராச்சரத்தோட கூட நானும் பிரீத்தனாவேன். அதனால இந்த விஷத்தை இதம் கரம் புஞ்சே, இந்த விஷத்தை நான் சாப்பிட போறேன். அதனால இந்த ஜனங்கள் எல்லாம் சுகமா பவிக்கட்டும், ஸ்வஸ்திஹி அஸ்து, சுக ஜீவிதம் உண்டாகட்டும் அப்படின்னு. சிவா அப்படின்னாலே மங்களம் அப்படின்னாலே அர்த்தம். இந்த மங்களத்தை தருபவன், மங்களத்தை கொடுக்கணும் அப்படின்னு தேவிட்ட சொல்றா. ஏன்னா இந்த விஷம் சாப்பிடுற முதல்ல பர்மிஷன் மனைவிட்டேந்து தானே வாங்கிக்கணும். ஏன்னா ஏதாவது தடுத்தாச்சுன்னா இவருக்கும் மறுக்க முடியாது. தாயாருடைய பேச்சு, அந்த சதீதேவியோட பேச்சு மறுக்கிறதுக்கும் சிவபெருமானால முடியாது. அதனால முதல்ல மனைவிய கன்வின்ஸ் பண்ணி வச்சுக்கிறார். பண்ணி விட்டு தேவியும் என்னாச்சு, தேவிக்கும் தெரியும் பகவானுடைய பிரபாவம் என்னது அப்படின்னு. விஷ்ணுடைய பிரபாவம் என்ன, அண்ணா தானே சொல்றா, அண்ணா கரெக்டா தான் சொல்லுவார் அப்படின்னால அனுவாதம் கொடுத்தார். சாப்பிட்டுக்கோங்கோ அப்படின்னு. தத கரதலி கிருத்திய, உள்ளங்கையில அந்த விஷத்தை எடுத்து ஹாலாகலம் அப்படிங்கிற கொடூரமான விஷத்தை பகவான் பரமேஸ்வரன் சாப்பிட்டார். அபக்ஷயத்து சாப்பிட்டார். அது சாப்பிட்டதும் கலே நீலம், தொண்டையில நீலவர்ணம் ஆயிடுத்து. அதுதானே நீலகண்டன் அப்படிங்கிற பேரே உண்டாச்சு. அது அலங்காரம் ஆயிடுத்தான். விபூஷணம், சாதோகோ விபூஷணம், அதாவது கருணையினால உபகாரமா உபகாரமா பண்ணக்கூடிய அந்த ஹாலாஹல விஷம் பகவான் பரமேஸ்வரன் சாப்பிட்டது. அது பகவானுக்கு பூஷணமா எடுத்து அலங்காரமாக ஆயிடுத்து. நீலகண்டன் அது அழகு அப்படி ஆயிடுத்து. அப்படி சர்வ காம பிரதனும் தேவாதி தேவனுமான இந்த ஸ்ரீ சங்கரருடைய விஷபான கர்மத்தை கேட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரம்மா தக்ஷபுத்திரியான சதி மத்த ஜனங்கள் எத்தனை பேரும் சசம்சிரே பிரசம்சனம் பண்ணினா, இப்படி விஷபானம் பண்ணின்னு இருக்கிறத பரமேஸ்வரனுடைய கையிலேந்து சொட்டு கீழே விழுந்துதான். அதுலேருந்துதான் விருச்சிகாஹி விஷௌஷத்யா தேழு பாம்பு விஷச்செடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விஷ ஜந்துக்கள் எல்லாம் உண்டாச்சல்லவா, அதெல்லாம் அவ எடுத்துண்டா அந்த விஷம்லேருந்துதான் அப்படின்னு சொல்லி அந்த ஹாலாஹல விஷத்திலேருந்து காப்பாத்தின பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணி திருப்பி எல்லாருமா தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமா அந்த மந்தர பர்வதத்தை கடைஞ்சா. கடைய கடைய அடுத்ததாக என்ன வந்தது அப்படிங்கறது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேண மார்கேண மஹீ மஹீஷாஃ. கோ ப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே. ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ. ஜெய ஹர நம பார்வதீ பதயே. ஹர ஹர மகாதேவா. ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராம ராம ராம ராம ராம.